ஐயா வணக்கம், நான் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இந்த தென்னையோட மூட்டில் வந்து மண் அணைச்சி விடக்கூடாது, அதனால் வந்து மேலே மேலே அது வேர் விட ஆரம்பிச்சிரும், அதனால் கீழே உள்ள வேர் வந்து வலுவிழந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயம். இப்போது இவங்க மூட்டில் இருக்கிற அந்த மண்ணை வந்து பிரித்து இப்போ சின்ன பாத்தி மாதிரி போட்டிருக்கிறாங்க, இது அவசியம் தானா? ஏன்னா ஏற்கனவே சுற்றியும் பெரிய வரப்பு இருக்குது, அது இல்லாமல் வந்து இந்த பாத்தி வந்து போடணுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுங்க. நன்றி.